என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. கண் சீரிக்கும் சுந்தரியே, அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிணியே, என்னில் நீயடி உன்னில் நாலடி, என்னில் நீயடி உன்னில் நாலடி. ஓ பைங்கிணி, நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அந்தே ஓடிவா அன்பால் கூடவா, ஓ பைங்கிடி, நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.